அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஏராதா அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. ஹே ராஜா, ஐ லவ் யூ. ஹே ராஜா, ஐ லவ் யூ. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஜாத்தி உன்னாசை போலே இணைந்தும் கலந்தும் சுகத்தில் நனைந்தும் அம்மாடி சொன்னாலே வெக்கம் வரும். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே.